भागवती पर्यंताय सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घन स्वरूपं विज्ञान विश्राणन बद्धवीक्षं दयानिधिं देह भृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीशैल वंशात्म पितामहस्य श्रीवास सुरेश करुणैक पात्रं श्रीदेवनाथार्य पात्रबोधं रामानुजार्यं गुरुवर्यमीडे। श्रीमच्छीशैल वंश्यादनख गुरुमुनेः नीलमेखाख्यसूरेः तातात्रियादवाप्तश्चितिगं साङ्गविज्ञानपूर्णम् श्रीवासात्तातसौरेः निजपितृसहजादात्तमन्त्रप्रधानम् श्रीमन्नारायणाख्यम् शतमखकुलजम् भवये यजोकम्। पितामहस्यापि पितामहाय प्रातेतसादेशफलप्रदाय श्रीभाष्यकारोत्तमरेखिकाय श्रीशैलपूर्णाय नमो नमस्ते। भरताय परं नमोऽस्तु। कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखं वन्दे वाल्मीकिकोकिलम् मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि। वैदेही सहितं सुरुद्रमुदलेहैमे महामन्तपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितं अग्रे वादयति प्रभञ्जनदुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलं। श्रीसीतालक्ष्मणभरतशत्रुघ्न हनुमत्समेत श्रीरघुनन्दनवरब्रह्मणे नमः। நேற்று பார்த்தோம் சபரி மோட்சத்தை. ஒரு சபரி, சபரின்ற வார்த்தை ஒரு பெயரை எட்டு சொல்றோம். ஒரு வேடு ஸ்திரீ, ஒரு வன்னிய ஸ்திரீ, காட்டில் இருக்கிற ஒரு ஸ்திரீ, அவ பெயர் கூட தெரியாது. அப்படிப்பட்டவள் அவள் கொடுத்த சேமித்து வைத்திருந்த பழங்களை உபகாரங்களை அவள் சமர்ப்பித்த அர்ச்சபாத்திய ஆச்சமணியங்களை ஏற்றுக்கொண்டு அவள் கொடுத்த பழங்களை சுவாமி ராமனும் லக்ஷ்மணனும் அதை ஏற்றுக்கொண்டு அவளுக்கு அனுகிரகம் பண்ணார். அனுகிரகம் வேற ஒண்ணும் இல்லை. அவள் ஏற்கனவே நிஷ்பன்னமான உபாசனத்தை உடையவளாக இருந்திருக்கவோ அவள் மோட்சத்துக்கு போறத இவர் பார்க்கிற சபரி மோட்ச சாட்சிபூதா என்று சொல்றார். அச்சுதோகம் தயாபத்ரே கச்சகர்மம் யசாதுக்கம். நான் உன்னாலே நாங்கள் ரெண்டு பேரும் நன்றாக அர்ச்சிக்கப்பட்டவர்களாக ஆகின்றோம். கச்சகாம யதா சுகம், நீ சீவிகுண்டத்துக்கு போய் என்ன பார்க்க போறியோ அதை இங்க பார்த்துட்டா இருந்தாலும் அந்த சீவிகுண்டத்துக்கு போறதுன்றது ஒரு சொல்லு, அதை நீ எப்படி சௌகரியமோ அப்படி பண்ணிக்கோ என்று ராமர் சொன்னார். பார்த்துட்டே இருக்கச்சே அந்த தாபசி அப்படியே அதே அந்த அங்க இருக்கிற நெருப்புல குதிச்சுடுறா. குதிச்ச உடனே திவ்யாபரண சயுக்தா திவ்ய மல்யானுலேபனா திவ்யாம்பரதர தத்ர பபூவ பிரேதர்சனா விராஜயந்தி சந்தேகம் வித்யுத் சௌதாமணி யதா யத்ரதே சுகதாத்மனா விஹரந்தி மார்கயா தத் புண்ணியம் சபரி ஸ்தானம் ஜகாம ஆத்மசமாதினா. ஆச்சாரியம் திருவடிகளை அடைந்தார்னு நாம எல்லாம் சொல்றோம். அது இங்க பார்த்துதான் சொல்றா. அவ எல்லாம் அவ எப்படி கிளம்பினா, இத்தனை நாள் வரைக்கும் காட்டுல ஒரு சபரியாக இருந்தவள் ஒரு திவ்ய மாலைகளோடையும் திவ்யமான ஒரு அம்பரங்களும் வஸ்திரங்களோடையும் திவ்யாபரணங்களோடையும் கூட அப்படியே கிளம்பி அவளுக்கு ஆச்சாரியாளாக இருந்திருக்கிற மதங்க மகர்ஷியெல்லாம் எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்துக்கு போய் சேர்ந்தா என்பதாக சொல்லுகின்றார் வால்மீகி பகவான். அவளுடைய மோட்சத்துக்கு சாட்சிபூதமாக இருந்துட்டு ராமரும் லக்ஷ்மணரும் கிளம்பி போறான்னு கேட்டு இவ வழியெல்லாம் நடுக பார்த்துட்டே போறான். அப்போ அந்த விராட்டன் சொன்னா, நீ தனியா போனியானாக்கா தேட முடியாது, ராவணன் எங்க இருக்கான்னு தேட முடியாது, சுக்ரீவன் சகாயமா வச்சுக்கோ அப்படின்னா எஸ்மின் வசட்டு தர்மாத்மா சுக்ரீவா அம்சுமதா சுதா நித்தியம் வாலிபயா திரத்தா சதுர்பி சகவான்வகி அகம் துவரைக்கு தந்திரட்டும் சுக்ரீவம் வானரபம் ததீனம் ஹிமே காரியம் சீதாயா பரிமார்க்கணும். ராமர் சொல்றாராம். எந்த இடத்துல சுக்ரீவன் சூரியனுடைய குமாரனாக இருந்திருக்கிற சுக்ரீவன் இருந்திருக்கானோ அவனை போய் பார்க்கணும், அவனை முன்னிட்டு கொண்டுதான் நான் சீதையை தேடணும். அவன் மகாத்மாவா, சுக்ரீவனை போய் தர்மாத்மான்னு சொல்லி சொல்றாரு. யார் தர்மாத்மா இவரா சுக்ரீவனான்னு தெரியல. ராமர் வாயில எல்லாம் யார பார்த்தாலும் தோஷமே தெரியாது. எல்லாரும் அவர் கண்ணுல நல்லவாள் தான் படுறான், நாம தான் கெட்டவாளா ஒதுங்கி ஒதுங்கி போயிட்டு இருக்கோமே தவிர ராமர் கண்ணுல தோஷமே தெரியாது. அவர் தர்மாத்மாவை சுக்ரீவனை தேடிட்டு போனோம்னு கிளம்புறா, ரெண்டு பேரும் கிளம்புறா. அங்க போயிட்டே இருக்கா, கடைசியில பம்பாசரசு கிட்ட வந்துட்டான். அந்த பம்பாசரசுல வந்த உடனே பாக்குறான், ஆச்சரியமான ஒரு ரமணீயமாக இருந்திருக்கு பார்ப்பதற்கு. அவ்வளவு கொள்ளை அழகு, இயற்கை பொலிவோடு கூட அங்க இருக்கிற ஜலங்கள், அது மாத்திரமில்ல அங்க மரங்கள், கொடிகள், இதெல்லாம் பார்த்தமானா, புஷ்பங்கள், பழங்கள் எல்லாத்தையும் பார்த்தமானா, இத்த காட்டுல ரமணீயமான இன்னொரு தேசம் அனுபவிக்கிறதுக்கு ஏற்றதான இன்னொரு தேசம் இருக்கவே முடியாதுன்னு தோணும்படியாக அவ்வளவு தூரம் இருக்கிறது. அது மொத்தத்தையும் பாக்குறார். இப்படி பார்த்துட்டே இருக்கச்சே அப்ப ராமர் சொல்ற, சௌமித்ரே சோபதே பம்பா வைதூரிய விமலோதகம், இங்க பாரு இந்த பம்பாஜலம் எப்படி இருந்துருக்கு பாரு, வைடூரியம் மாதிரி விமலமான பரிசுத்தமான தீர்த்தத்தோட இருந்துருக்கு இந்த பம்பா தீர்த்தம். இங்க இருக்கிற மரங்கள்லாம் பாரு, இதுல கஷ்டத்துல இருக்கிறவர்களுக்கு இதுல ரமணியம் அழகு வந்து அனுபவிக்க தெரியாது, அனுபவிக்க முடியாது. தெள்ளிய மனசோட இருக்கவாளாலதான் அழக அனுபவிக்க முடியும். இப்ப ராமர் சொல்ற, மாந்து சோகாபி சந்தத்தும் ஆதய பீடையந்திவை பரதஸ்ய துக்கேன வைதேகியா ஹரணேனக சோகார்த்தாபி மே பம்பா சோபதே சித்திரக்கானா, என்னுடைய மனசு இருக்க இந்த சோகமாகிற ஒரு வியாதியினாலே பீடிக்கப்பட்டதாக இருந்திருக்கு. எப்படி பரதஸ்ய துக்கேன வைதேகியா ஹரணேனுக்க, இந்த பரதனுக்கு ஏற்பட்ட துக்கத்தினாலையும், ஏன்னா பரதன் தான் ராஜ்ய சாசனம் பண்ண மாட்டேன், தன்னை அவமானப்படுத்துற மாதிரி ஆயிடுச்சுன்னெல்லாம் சொன்னிருந்தோம். அப்படிப்பட்ட பரதனுக்கு ஏற்பட்ட நிலையை பார்த்தும், சீதா பிராட்டிய அபகரணம் பண்ணிட்டு போனது, அதை தூக்கிட்டு போயிட்டான், நாம பார்த்துட்டே இருக்கச்சே, நாம ரெண்டு பேரும் இருக்கச்சேயே தூக்கி போயிட்டானே, அந்த துக்கத்தினாலே என்னுடைய மனசு ஒரு வியாதியினாலே பீடிக்கப்பட்டதாக இருக்கு, துக்கத்தினாலே பீடிப்பட்டதாக இருக்கு. அப்படி இருந்தா கூட எனக்கும் அதிரமணியமாக இருந்திருக்குனாக்க, இந்த சம்பாதரசு இந்த தீரத்துல இந்த பிரதேசத்தினுடைய அழகு எப்பேற்பட்ட அழகு என்பதாக சொல்லுதான். சதா சுகமகம் மன்யே எம்புரா சதசீதையா மாருத சவினா சீதாம் சோக சஞ்சனோ மமா, வஸ்துவா நான் சீதை நான் காட்டுல இருக்கேன்னு ஒரு நாள் கூட நான் அழுததே கிடையாது. இந்த 13 வருஷமா 12 வருஷமா நாட்டுல இல்லையே, காட்டுல இருக்கிறேன்னு. என்னோட கூட எப்பவுமே சீதை இருந்ததுனால எனக்கு ஒரு சிரமமாவே இருந்ததில்லை. இந்த காத்து இன்னைக்கு எனக்கு அடிக்கிறது, ஜில்லுன்னு அடிக்கிறது, ரொம்ப சுகமானதாக இருந்துருக்கு. ஆனா நான் அனுபவிச்சது வாசத்தோட இருந்தது. அன்னைய தினத்துல சீதா பிராட்டியோட கூட இருக்கச்சே சீதையும் தழுவி என்னையும் தழுவித்தினது பரமபோக்கியமாக இருந்தது. இன்னைக்கு சீதை இல்லாமல் என்னை மாத்திரம் தழுவதாக இருந்துட்டு இருக்கு, இது ரொம்ப ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு என்பதாக சொல்ற. பசிய லட்சண சம்ராக தீரிய யோகிய நிகதேஸ்வபி ஏதேஷா சிக்கினி காம சிக்கினி காமாத்து பர்த்தாரம் அபிவர்த்ததே மமாப்பேவம் விசாலாட்சி ஜானகி ஜாத சம்பிரமா மதனேனாபிவர்த்தேதான் எதி நாபகிருதா பவேது என்பதாக சொல்லு. அங்க ஒரு மயில், ஒரு ஆண் மயிலும் பெண் மயிலும் அது ரெண்டுமா சேர்ந்து ஒன்னுக்கு ஒன்று விளையாடின்தான். அது இந்த விளையாடின் இருக்கிறத பாக்குறா ராமர், இந்த மாதிரிதான் நானும் சீதையும் இங்க அனுபவிச்சிருந்தோம் சந்தோஷத்தை. இப்ப இதை பார்க்கச்சே எனக்கு நெருப்புல தணல், அதாவது நெருப்புல இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு இப்போ அப்படின்னு சொல்றேன். ஷாமா பத்மபலா சாட்சி பிரியா விரகிதாமயாம் கதம் தாரைதி பிராணானு விவசா ஜனகாத்மகாம், என்னை விட்டு பிரிஞ்சுட்டா சீதா பிராட்டி, அவள் பிராணதாரணம் அவளுக்கு இன்னும் இருக்குமான்னு தெரியலையே, சந்தேகமா இருந்துருக்கு, அவள் இருப்பாளா மாட்டாளான்னு தெரியலையே அப்படின்னு சொன்னாள். அப்பா என்னமே நான் ஒண்ணு சொல்லிடுறேன், நான் இத்தோட இங்கேயே இருந்துடுறேன், லக்ஷ்மணா நீ மாத்திரம் அயோத்திக்கு போயிடு. அயோத்திக்கு போனேனாக்க உன்னை எல்லாரும் கேப்பா, நான் தனியா கணக்கு நான் போனேனாக்க என்ன எல்லாரும் கேப்பா, அந்த கௌசல்யா தேவி கேப்பா என் மாட்டு பொண்ணு எங்க அப்படின்னு சொல்லு. குசாஸ்னுடைய பிரச்சந்தி கசஞ்சாப்பி மனசுனி, நான் அப்பேற்பட்டவளுக்கு கௌசல்யா தேவிக்கு நான் என்ன வார்த்தைய நான் பதில் சொல்லுவேன். ஆகையால கஜலட்சுமண பத்தியத்தம் பரதம் பிராதவத்சலம், நீ மாத்திரம் போயிடுப்பா, அந்த உன்னை மாத்திரம் உன்னை எப்பவும் பரதன் நிகழ மாட்டான், ஆகையால அங்க போயிடு என்று சொல்றாங்க. இது எல்லாம் இப்படி ஒரு பேசுறத கேக்குறான் லக்ஷ்மணர். அவர் ராமன பார்த்து சொல்றாம்ப ராம பத்ரந்தே மாசுஜா புருஷோத்தமா நேதிரிகானாம் மதிர்மந்தா பவதி அகுலஷாத்மனாம். நீர் போய் இப்படிப்பட்ட வார்த்தைய சொல்லலாமா? இப்படிப்பட்ட வார்த்தை ஒரு சாதாரணமாக மந்த மதியாக இருக்கும் சொல்ற வார்த்தை, நீர் மகா பிராஜ்ஞர், நீர் வாசிக்காத வாசிப்பு இல்ல, உம்மை வாயிலேந்து இப்படிப்படி வார்த்தை வரலாமா? இல்ல, இப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தா கூட நம்மளுடைய முயற்சிய விடக்கூடாது, உற்சாகத்தை விடக்கூடாது, அது துவளக்கூடாது. நாம இது உமக்கு தெரியாதுதான். உற்சாகோ பலவான் ஆரிய நாஸ்தி உற்சாகா பரம்பலம். எவ்வளவு நாம் நம்மளால என்ன முடியும், நம்மளால என்ன முடியும்னு சொல்லி ஒதுங்கி போக கூடாது. எல்லாத்த காட்டிலும் உற்சாகம் தான் பலவானாக இருந்திருக்கு. அந்த உற்சாகத்தை காட்டிலும் உத்தமமான பலம் வேற ஒண்ணும் இல்ல. சோத்சாஹோகேஷு நகிஞ்சிதபி துர்லபம். அப்படி உற்சாகத்தோட இருந்திருக்கிறவனுக்கு எந்த விஷயமுமே கஷ்டமானது இல்ல. இது பிரத்யக்ஷமான விஷயம் என்பதாக லக்ஷ்மணன் ராமனுக்கு சொல்ற. இந்த உற்சாகம்ன்றது இருக்கு பாருங்க, இது எல்லாருக்கும் சத்தியமான விஷயம். எல்லாருக்கும் ஏற்பட்டாதான், உற்சாகம் இருந்தாதான் உத்தரால சொல்ல முடியும். அடியேன பொறுத்த வரைக்கும் இந்த உற்சாகம், அதாவது பாகவதாலாம் அடியேனுக்கு கொடுக்கற உற்சாகம் தான் என் ரெண்டு ஒரு வார்த்தையை வளரும்படியாக பண்ணுகிறது. உண்மையில சொல்ல போனோம்னாக்க எப்ப உபன்யாசம் ஆரம்பிக்க போனாலும் சரி, என் காலக்ஷேபம் சொல்ல ஆரம்பிக்க போனாலும் சரி, என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை. அடியேன் இதுக்கு ஏற்றவனா என்பதாக ஒண்ணு, ரெண்டாவது இதுக்காக ஒரு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனா கூட இன்னைக்கு நான் சம்பூர்ணமா ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், நான் நல்லா சொல்லலாம் அப்படின்றதுன்றது இருக்க, அது எப்பவுமே எனக்கு அந்த ஒரு திருப்தின்றது வந்ததே கிடையாது. அந்த மாதிரி இருக்கிற அடியேனுக்கு கூட பாகவதாள், உங்களை மாதிரி இருந்துருக்கிற பாகவதாள் ஒரு ரெண்டு வார்த்தையை சொல்ல சொல்றா அப்படின்னு சொன்னாக்க, நீங்க படுத்துற உற்சாகம்தான், நீங்க கொடுக்கற உற்சாகம்தான் என்ன சொல்ல வைக்கிறது. இதுல எந்த விதமான சம்சயம் இல்ல, இது பிரத்யட்சமாக பார்த்துட்டு இருக்கோம். என்னைக்குமே நான் அது முடிச்சோம்னாக்க, ஆனா மஞ்சிருந்துனாக்க அது ஆச்சாரிய அனுகிரகம், அதுல சரியா அமையாக்க என்னுடைய தோஷம். இவ்வளவுதான் அடைய நினைச்சுக்கிறது. என்னால வந்து ஒண்ணு பண்றதுன்றதே ஒண்ணும் கிடையாது. இது இந்த ராமாயணத்தை சேவிக்க சேவிக்க எத்தனையோ நாளா சேவிச்சுதான் இருக்கேன், ஆனா ஒவ்வொரு வாட்டி சேவிக்க செய்யும் ஒரு ஒரு அர்த்தம் நமக்கு ஏற்படுறது. இப்படி அல்பமா இருந்துருக்கிற அடியனுக்கே இந்த மாதிரி ஒரு எண்ணம் ஏற்படும் பொழுது மகாத்மாக்களுக்கு ஏன் ஏற்படாது? அதுதான் ராமாயணத்துக்கே ஒரு ஏற்றம். அப்போ லக்ஷ்மணர் ராமருக்கு இவ்வளவு தூரம் உபதேசம் பண்ற, அது உபதேசம்ன்ற வார்த்தையினால சொல்லக்கூடாது, இருக்கிற வார்த்தை வெளிப்படுத்துற, நீர் போய் இப்படி நடந்துக்கலாமான்றத சொல்றாரு. தமாஸ்திரமம் புண்ணிய சுகம் சரண்யம் சதைவ சகாமுக சேவிதாந்தம் புண்ணியதுகம் சரண்யம் சதைவ சாகாமிருக சேவிதாந்தம். அங்க பார்த்தமான குரங்கள்லாம் நிறைய இருந்துருக்கோம், எல்லா பக்கத்துலயும் இருந்துருக்கு. இது மகா புண்ணியமாக இருந்துருக்கிற இவா அந்த ஆசிரமத்தை பார்த்து, இவா ரெண்டு பேரும் வரத பார்த்து அந்த குரங்கள்லாம் பயந்துண்டு அரண்ட அரண்ட ஓடி போட்டாங்க. இதன் பார்த்து சொல்றார் வால்மீகி பகவான், மகாத்மானோ பிரதரோ ராமலக்ஷ்மணோ வர யுததரோ வீரோ சுக்ரீவா சங்கிதோ பவது. அங்கதான் ரிஷிமுகமலை இருந்துட்டு இருக்கு, பக்கத்துலயே பம்பாசரத்துக்கு பக்கத்துல. அந்த ரிஷிமுகமலையில நான்கு வானரர்களோட சுக்ரீவன் இருந்து கொண்டிருக்கின்றான். அந்த சுக்ரீவன் இவ ரெண்டு பேரையும் பார்த்த உடனே அவனுக்கு ஒரு சந்தேகம் வந்துடுத்தான். வராயுதரோ வீரோ சுக்ரீவனா சங்கிதோ பவது. ஒரு கால் வாலியே ராமலட்சுமணால் வேஷம் போட்டு வந்து என்ன கொலை பண்ணுவதற்காக இங்க வரானோ என்னமோ தெரியலையே, என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஏதோ வனமிதந்திருக்கும் வாலி பிரணிகிதோ துருவம் சத்மனா சீரவதனோ பிரசரந்தா மிக உயிராகதோ. இப்படி ஒரு முனிவேஷம் போட்டு வரவுறி தரிச்சென்று வாலியினாலே அனுப்பிக்கப்பட்டவர்கள் தான் இங்க வருகிறார்கள் என்று தோன்றுகின்றது. ஆகையால இது யாருன்னு தெரியலையே, இது என்ன சிரமம் நமக்கு வருது பாரு. அவனோட கட்டமில்லாமல் எங்கேயோ நிம்மதியா அந்த ரிஷிமுக பர்வதத்துல இருந்து தொலைக்கலாம்னு நினைச்சாக்கா இங்கேயும் வரானே என்ன பண்றதுன்னு சொல்றான். அவனுடைய மந்திரிமார்களாக இருந்திருக்கிற நாலு பேரையும் கூட்டு இது என்னாச்சுன்னு தெரியலையே, ரொம்ப பயமா இருக்கேன்னு சுக்ரீவன் சொல்றான். அப்போ ஹனுமான் சொல்ற, ஒவ்வொரு ஹனுமான் வாக்கியம் சுக்ரீவும் வாக்கிய கோவிதா, சுக்ரீவ வாக்கிய கோவிதா பேசறதுல திறமை படைத்தவரா, அனுமார மாதிரி பேசுறவா யாருமே கிடையாதான், அப்படிப்பட்ட நாவன்மை படைத்தவர் ஹனுமார் என்று சொல்றார். சம்பமஸ்தர்வாலி கிருதே மகானே மலையோயும் கிரிவர பயம் நேஹாஸ்தி வாலினாம். சம்பமஹா தியஜதாம், நீ இந்த பயத்தை விட்டுடு. இது எந்த இடம்? இது நாம் இருக்கிற இடம் மலையோயும் கிரிவரஹாம். இது இந்த இடத்துக்கு மலைய மலையம்னு பேரு. இந்த பயம் கிரிவரஹா, இது மகர்ஷிகளாலே ரட்சிக்கப்பட்டது. இது மதங்க மகர்ஷியினுடைய ஆசிரமம் இருந்த இடம். இது இது ரிஷ்யமூக பர்வதம். இது இந்த பர்வதத்துல இந்த இடத்துல உனக்கு பயப்படுறதே கிடையாதுன்றது உனக்கு எத்தனையோ வாட்டி தெரியும். ஆகையாலதான் நீ வந்திருக்க. ஆகையால இங்க போய் நீ என்னத்துக்கு கஷ்டப்படுற அப்படின்னு சொல்ற. அஹோ சாகாமிருகத்தந்தை வியக்தமேவ பிளவங்கமா லகுஜித்ததை ஆத்மானம் நஷ்டாபயதி யோமதவு. நாம்பெல்லாம் அதாவது நீ சாகா மிருகம், இந்த வானரங்கள் இருக்க அதுக்கு சாகா மிருகம்னு பேரு. ஒரு மரத்துல இருக்கும், அந்த மரத்திலேயே பூர்ண திருப்தி அளவு கிடைக்கிற அளவுக்கு எல்லா பழமும் இருந்தா கூட அந்த மரத்துல இருந்து ரெண்டு பழத்தை கடிச்சு கடாசிப்பட்டு உடனே அடுத்த மரத்துக்கு தாக்கும். ஒவ்வொரு மரத்துலயும் ஒவ்வொன்றதே தாக்கும். ஒரு இடத்துலயே ஒரு விசுவாசத்தோட அது இருக்காது. நீ நமக்கு சாகா மிருகம்னு நமக்கு பேரு, அந்த பேரை அப்படியே சரி பண்ணிடுது. அதாவது அதை நிலைநாட்டுற மாதிரி ஒரு ஒரு நிலையான விசுவாசம் இல்லாமல் இருந்துருக்கியே, இது என்ன சொல்றதுன்னு தெரியலையேன்னு அனுமார் சொல்றார். சுக்ரீவனை பார்த்து சொன்ன பிற்பாடு மறுபடியும் சுக்ரீவன் யோசனை பண்றான். இவர் ரெண்டு பேரை பார்த்தா, இவளுடைய முக லட்சணங்களை பார்த்தா நம்மள அழிக்க வந்தவ மாதிரி தோணல, நமக்கு அனுகிரகம் பண்றதுக்கு வந்திருக்கிறவ மாதிரி தோன்றது. ஆனா இவ வர வேலைய பார்த்தாலும் இவ நம்மள அழிக்கிறதுக்கே வந்திருக்காளோன்னு சந்தேகமா இருந்துருக்கு. இதை என்ன என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு சொல்ற, சுத்தாத்மானோ எதித்வேதோ ஜானீத்வம் ப்ளவங்கமான் வியாபாஷிதைருவாரு பயிர்வா விஜ்ஞேஜா துஷ்டதானயோ. அனுமான், இது அவ நல்லவளா கெட்டவளான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உம்மாலதான் முடியும். நீ ஒரே சுத்தாத்மானோ எரித்வேதோ ஜானீகி துவம் பிளவங்கமா, என் மனசுல படுறது இவ ரெண்டு பேரும் சுத்தமானவாள் பரிசுத்தமான மனசுடைய வாழ்னு எனக்கு தோன்றது. இல்ல அவ வேற விதமாக இருந்துருக்கான்றத எப்படி நாம தெரிஞ்சுக்கிறது? ஒன்னாலதான். அவளோட எப்படி பேச்சு கொடுக்க முடியுமோ அப்படி பேச்சு கொடுத்து அவளிடத்துல இருந்து தெரிஞ்சுட்டு வா என்று சொல்றார். ததேதி சம்பூஜ்ய வசஸ்தஸ்ய கபே சுபீதஸ்ய துராசதஸ்ய மகானுபாவோ ஹனுமான்யயோ ததா சயத்ர ராமோதி பலீத லக்ஷ்மணா. இந்த ஹனுமான் இப்பதான் இந்த வால்மீகி ராமாயணத்துல ஹனுமான இப்பதான் இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறேன். இன்ட்ரடியூஸ் பண்ணச்சேயே ஹனுமானுக்கு எத்தனை விசேஷங்கள் சிறப்புகள் சொல்றாரு பாருங்க. அவர் வாக்கிய கோவிதான்னு முதல்ல சொல்லி சொன்னார் ஹனுமான பார்த்து. இப்ப மறுபடியும் சொல்ற ஹனுமானுக்கு மகானுபாவகா ஹனுமான் எழுதுதான், மகானுபாவனா ஹனுமான். அவர் போறான் ராமரிடத்துல போய் போறான். அவ நேரம் போய் இந்த குரங்கா போனா குரங்கு பேசினாக்க இது குரங்கு போய் பேசுமா இது ராட்சசன் தான் நினைச்சிட்டு எதனா தூரம் இருந்துருவாளோ என்னமோன்னு சந்தேகப்படுறான். அதுக்காக அந்த குரங்கு ரூபத்தை ஒட்டுட்டு ஒரு சந்நியாச வேஷத்தை ஆசிரியச்சுட்டு போறேன் அப்படின்னா கபிரூபம் பரித்தியஜ்ய ஹனுமான் மருதாத்மஜ விஷ்ணுரூபம் ததோபேஜே சடபுத்திதயா கபிஹி. இவாள் நம்ம உண்மையான நம்மளுடைய சுரூபத்தை இவாளுக்கு காண்பிக்க கூடாது, நாம முன்னா அவளை தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக ஹனுமான் இப்படி போறேர் என்று சொல்றார். அப்போ அவரை போய் அங்க போய் சேவிக்கிறேன், ராமனை போய் அந்த பிக்ஷரூபம் போட்டு வினீத்தவ துபகம் ராகவோ பிராயபத்தியத அவா ரெண்டு பேரையும் சேவிக்கிறாராம். சேவிச்ச உடனே பாக்குறாரு, இப்ப ஒரு பெரிய சந்தேகம், கோவிந்தராஜைய வியாக்கியானம்னு வால்மீகி ராமாயணத்தினுடைய வியாக்கியானம், அந்த வியாக்கியானத்துல ஒரு பெரிய விசாரம் பண்ற, இவர் போட்டு இருக்கிற வேஷம் இது நாய் வேஷம் போட்டா கலைக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி, எப்படி சன்னியாசி வேஷம் போட்டிருந்தாக்க சன்னியாசி எப்படி நடந்துக்குவாரோ அப்படிதான் நடந்துக்கணும், இவர் சன்னியாசியா நடந்துட்டு ஆனா இங்க போனோம்னா அவளை போய் சேவிக்கிறாராம். இவர் ரெண்டு பேரும் கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிறது பிரத்யக்ஷமா தெரியுது, சன்னியாசிகள் கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிறவாள் சேவிக்கிற வழக்கம் இல்லை, அப்படி இருக்கச்சே அவளை சேவிக்கிறாள், இது என்ன சரியா சாஸ்திரத்துக்கு தகுந்ததாக வருதா என்பதாக ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு பதில் சொல்றார். பிக்ஷரூபத்து அனுமதா பிரணாமாத்து அந்நாபி பிக்ஷோ, அதாவது பிக்ஷரூபத்தை அடைந்தவாளாக இருந்தா கூட இவ பெரியவாளா இருந்தாக்கா அவளை சேவிக்க வேண்டியதுதான் அப்படின்றத சாஸ்திரம் சொல்றது என்று சொல்றான். சில பேர் சொல்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்றான். அங்கே வந்து சேவிக்கிறாள, சேவிக்கச்சே பார்த்த உடனே இந்த ராமர் லட்சுமணனுடைய ரூபத்தை சேவிக்கிறார், அந்த அழக சேவிக்கிறார், சேவிக்க மாத்திரத்தினாலேயே ஒரு ஆச்சரியம் ஏற்பட்டிருக்கு, அந்த ஆச்சரியத்தினால இப்பேற்பட்ட ஒரு அழகோடு எழுந்துருவி இருக்கிற இவளை பார்த்த உடனே ஆச்சரியத்தினால தானும் பிக்ஷரூபம் எடுத்துட்டு இருக்கோன்றதையே மறந்து போய் அவரை விழுந்து சேவிக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இல்ல இன்னொருத்தர் சில சமாதத்தில்படி சொல்றாரு, இவரை பார்த்த உடனேயே தெரியாது ரூபமே சேகன் மகிமானன் வியாசஷ்டே வேதம் சொல்றது, இவருடைய மகிமையை இவருடைய ரூபமே தெரிவிக்கிறதுன்னு சொல்றது. இத பார்த்த உடனே இவர் சாட்சாத் வெறும் பரம்பிரம்மம், சாட்சாத் மகாவிஷ்ணு தான், இவர் ராமர் ரூபத்துல வந்திருக்கேன்றது தெரிஞ்சுக்கிறதா, அதுக்காக பெருமாள் சேவிக்கிறதுன்றது எல்லாருக்கும் உண்டு இல்லையோ, அதுக்காக இவரை சேவிச்சார் அப்படின்னா. அவர் பிரம்மச்சாரி பிக்ஷுன்ற சப்தத்துக்கு பிரம்மச்சாரின்னு அர்த்தம், இவர் பிக்ஷுவா இருக்கிறதுனால அந்த பிரம்மச்சாரி வேஷம் போட்டு இவரை சேவிக்கிறாருனாக்கா கிரகஸ்தரா இருந்ததுனால தப்பு இல்லைன்னா, ஏற்கனவே பிரம்மச்சாரியா தானே இவர் இருக்காரு, இப்ப மாத்திரம் என்ன கல்யாணம் ஆனவர் பிரம்மச்சாரி வேஷம் போட்டு இருக்காரு ஹனுமான் அப்படின்னா, அப்படி இல்ல குரங்கு பிரம்மச்சாரியா இருந்திருக்கிறது இப்ப மனுஷ பிரம்மச்சாரியா வந்து சேவிக்கிறாருன்னு சொல்லி சொல்றதுன்னு சொல்லலாம். இப்படி எல்லாம் தனித்தனியா எத்தனையோ பிரகாரமா சொல்லலாம், ஆனா இதெல்லாம் ஒன்றும் முக்கியம் இல்ல. சன்னியாசிகளாக இருந்தாலும் பூஜ்யாளா இருந்தாக்கா அவளை கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிறவாளும் சேவிக்கலாம் என்பது ஏற்படுறது. சுவாமி தேசிகன் கிரகஸ்தாசிரமத்துல எழுந்தருள் இருந்த அவரிடத்துல பெரிய பரகால சுவாமி அவரை ஆசிரியிச்சு, அப்ப சன்னியாசியா இருந்து காலக்ஷேபெல்லாம் பண்ணிருக்கேன்னா ஆச்சாரியனா இருந்தன்ற கூட கிரகஸ்தாசிரமத்திலயும் சேவிக்கதான் சேவிச்சிருக்க போறேன். அதே மாதிரி இங்க திருக்குடந்தை தேசிகன் விஷயத்திலையும் இங்க முனித்ரயம்னு சொல்லக்கூடிய மூணு சன்னியாசிகள் அந்த திருக்குடந்த தேசிகனிடத்துல ஆசிரியிச்சா அவள்லாமும் ஆச்சாரியனை சேவிச்சுதான் இருந்திருக்க போறா. இதெல்லாம் இதனால இந்த மாதிரி சங்கம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை என்பதாக கோவிந்தராஜிய வியாக்கியானத்துல சொல்லியிருக்கேன், ராமாயண வியாக்கியானத்துல விஸ்தாரமா சொல்லியிருக்கேன். இவரை பார்த்த உடனே ரெண்டு பேரும் சொல்றான், உவாச்ச காமதோ வாக்கியம் மிருது சத்ய பராக்கிரமோ அவரை பார்த்து ஹனுமான் அவர் ரெண்டு பேரையும் பார்த்து சொல்றாராம், நீங்க எல்லாம் நீங்க ரெண்டு பேரையும் பார்த்தா தேவதைகள் மாதிரி இருந்துட்டு இருக்கோம். ராஜரிஷி தேவ பிரதிமோ தாபதோ சம்சிதோ ரதோ தேசம் கதமிமம் பிராஸ்தோ பவந்தோ வரவன்னினோ. எங்களை மாதிரி குரங்குகள் இருக்கின்ற இடத்துக்கு போய் நீங்க எல்லாம் வந்திருக்கீங்களே, இந்த இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க, எதுக்காக வந்திருக்கீங்கன்னு தெரியலையே என்பதாக சொல்லுகின்ற. உங்க ரெண்டு பேருடைய தேஜஸ பார்க்கறதே எனக்கு தோன்றது, தைரியவந்தோ சுவர்ணாபோ கௌயுவான் சீரவாசோ நிச்சதந்தோ வரபுதோ விடயந்தா விமான. உங்களுடைய ரூபத்தை பார்த்தவானாக்கா நீங்க பெரிய அரசர்களாக இருக்கணும்னு தோன்றது. உங்களுடைய தேஜஸ பார்த்தமானாக்கா அப்படியே கொள்ளை கொள்ளும்படியாக இருந்திருக்கு. அப்படி இருந்தும் கூட இந்த மகவுரிய தரிச்சென்று இந்த இடத்துல நீங்க வந்திருக்கீங்களே, நீங்க ரெண்டு பேரும் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஸ்ரீமந்தோ ரூப சம்பன்னோ ரிஷப சிரேஷ்ட விக்ரமோ ஹஸ்திஹஸ்தோபம போஜோ ஜுதிமந்தோ நரரிஷபோ. சூரியன மாதிரி பிரகாசிக்கின்றவர்களாக நீங்க ரெண்டு பேரும் இருந்துருக்குங்கோ. உங்க முகத்துல பார்த்தாலே மகாலட்சுமி குடிகொண்டு இருக்கின்றது தெரியுது. இப்படிப்பட்டவள் ரிஷபம் மாதிரி ஒரு நடையை உடையவர்களாக இருந்துருக்குங்கோ. நீங்க இங்க வந்திருக்கிறது எப்படி எதுக்காகன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னா, எதிர்ச்ச ஏவ சம்பிராப்தோ சந்திரசூரியோ வசந்தராம் விசால வட்சதோ வீரோ மானுஷோ சேவரோ பீணோ. எனக்கு தோன்றது சந்திரனும் சூரியனும் ஒரு உருவெடுத்து ராமனும் லக்ஷணனுமா இங்க வந்திருக்கான்னு தோன்றது. இப்படி பார்த்தா இது தேவலக்ஷணம், தேவலக்ஷணங்களோடு கூட இருந்திருக்கிற தேவர்கள் ஒரு மனுஷ ரூபத்தை கொண்டு எதிர்ச்சையா எதிர்பாராமல் இருக்கிற ஒரு மாதிரி வந்திருக்க மாதிரி தோன்றது. நீங்க ரெண்டு பேரும் யாருன்னு தெரியலாமா தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு அவர் கேட்கிறான். அதுக்கு அவர் சொல்றாராம், நீ யாருன்றத முன்ன சொன்ன பிற்பாடு தானே இன்டர்வியூ போன்ல கேக்குற மாதிரிதான். போன்ல வரிசையா வரிசையா கேட்டா எல்லாம் கேட்ட கூட நீங்க யாருன்னு முன்ன சொல்லுங்க, அப்புறம் நான் என்ன விஷயம்ன்றத நான் சொல்றேன்னு நம்ம சொல்றேன். அந்த மாதிரி இவர் நச்சுக்க போறேன்றதுக்காக தான் யாருன்றத சொல்றாரு. சுக்ரீவன் இங்க ஒருத்தர் இருக்கான், அவன் வாலியினாலே விரட்டி அடிக்கப்பட்டு இந்த ரிஷிவமுக்கு மகாபர்வதத்துல உட்காந்துருக்கான். அவனுடைய மந்திரி நானு, என் பேரு ஹனுமான்னு பேரு, நானும் குரங்குதான் நானு. ஆனாலும் நான் உன்னை பார்த்து விசாரிச்சுட்டு போனோம்ட்டு இங்க வந்திருக்கேன் சொல்ற. பிராப்தோகம் பிரேஷிதஸ்தேன சுக்ரீவேண மகாத்மனா ராஜ்யா வானர முக்கியானாம் ஹனுமான் நாமவானரஹா. நீ எத்தனை நினைச்சிருந்த மாதிரி உன்னிடத்துல நான் போய் சொல்ல விரும்பல, நானு பிக்ஷு வேஷமான தரிச்சுட்டு இருக்கேனே தவிர நான் ஒரு குரங்குதான், என் பேர் ஹனுமான் என்பதாக சொல்றாராம். இவர் இவ்வளவு தூரம் சொன்ன பிற்பாடு அங்க பக்கத்துல இருந்துட்டு இருக்க லக்ஷ்மணர், லக்ஷ்மணரை பார்த்து ராமன் சொல்றாராம், என்ன இவர் சொல்லிட்டு அகம் சத்யவா சுக்ரீவஸ்ய மகாத்மனான்னு. அந்த சுக்ரீவன் ராஜா அவனுடைய மந்திரின்னு சொல்லிட்டு, ராமன் எப்பவும் ராஜா தான், ராஜா தான் ராஜாவோட பேசலாம், மந்திரி தான் மந்திரியோட பேசலாம், ராஜா மந்திரியோட பேச முடியாது. அந்த புரோட்டோகால் அப்படியே மெயின்டைன் பண்றாரு. இந்த இடத்துல லக்ஷ்மண் பார்த்து சொல்றேன், இவன் இவ்வளவுனே பேசின வார்த்தை இருந்துருக்கு, எப்பெயர்பட்ட வார்த்தை தெரியுமா அப்படின்னு. நாரு வேத வினீதுஸ்யன் நாயகுரு வேதாரிணா நாசு அகம வேத விதுடா சக்கியமேவம் விபாஷிதம். இவ்வளவு நாய் பேசின வார்த்தை, இந்த மாதிரி பேசின வார்த்தை இருந்துருக்கு பாருங்க, வேற யாராலையும் பேச முடியாது. ரிக்வேத வினீதத்த, ரிக்வேதத்தை பூர்ணமா அத்தியனம் பண்ணதுனால வந்த வினயத்தோட இருக்கிறவாளான அவளுக்கு தான் இது உண்டு. நான் எதிர்வேதாரினகா, எதிர்வேதம்ன்றது இருக்க ரொம்ப கஷ்டமான வேதம், அது ஒரே கவலை, சொன்னதே கீழையும் மேலையும் மறுபடியும் மறுபடியும் வந்துட்டே இருக்குமா. அப்படி வந்துட்டே இருக்கிற எதிர்வேதத்தை தரிக்கிறதுன்றது இருக்கு பாருங்க, அத்தியனம் பண்ணாலும் பண்ணிடலாம், நுற்றுவா சொல்றதுன்றது அவ்வளவு கஷ்டம். அந்த நுற்றுவா சொல்றதுன்றது இருக்க அது இவளுக்கு, அது மகாத்மாக்களுக்கு தான் அது முடியும். நாயகுரு வேதாரிணஹா. இதுல ஒரு நிகழ்ச்சி, ஒரு சமீபத்துல போன வருஷத்துல நடந்தது ஒண்ணு, நம் மாசில நடந்த விஷயம். அப்படியே திருத்தகப்பனார், திருத்தகப்பனார் மாத்திரம் இல்ல ஆச்சாரியனும், ஆச்சாரியனும் அப்படி அந்த சுவாமி எழுந்துள்ளிருக்கார். நான் வெறும் எனக்காக என்னுடைய பெருமையை சொல்லிக்கிறேன் நினைச்சுக்குவான் தான். அவர் ஆச்சாரியனா போயிட்டு அப்படினால அந்த ஆச்சாரியனுடைய மகாத்மத்தையும் சொல்ல வேண்டியது சிஷ்யனுடைய கடமை. அது சொல்றோம் கொஞ்ச நாள் முன்ன ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் முன்ன திரும்ப நீ பங்காது பங்கு இல்லாமல் இருந்தது அப்படியே பட்டு இருந்த. அப்போ ஒரு நாள் எங்க அண்ணாவனுடைய பையன் சிங்கேரியில இருக்கான். அவன் போன் பண்றான், போன் பண்ணி தாத்தாவோட பேசணும் அப்படின்னு சொன்னான். சரிட்டு தாத்தாவோட கொடுத்தான், கொடுத்த அப்பாவோட பேசுறான். தாத்தா மாரி இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறான். கேக்கிச்சு பர்சன்ட் இருக்கேன்ப்பா அப்படின்னா, பர்சன்டே என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, பர்சன்டே பிரம்மஹைஜன் சொல்லிட்டு இருக்கேன் நானு அப்படின்னா. பர்சன்டே பிரம்மஹைஜன் சொல்லிட்டு இருக்கேன்னாக்க பிரம்மஹைஜன்றது வேதம், இந்த வேதத்தை சொல்றது அந்த வேதத்தை நடந்துட்டே சொல்லலாம், நின்றுட்டு சொல்லலாம், உட்காந்து சொல்லலாம், பர்சன்ட்டும் சொல்லலாம், முடியாது போயிடுத்துனாக்க அப்படி ஒரு வேதத்துக்கு ஒரு பர்மிஷன் சொல்லிருக்கு. அவர் முடியாத ஒரு திசையில அவர் பர்சன்ட் அவர் சொல்றாரு வேதத்தை. வேதத்தை சொல்லிட்டு இருக்காருன்னா அப்போ கேக்குறாங்க அண்ணா பையன் கேக்குறான், இன்னைக்கு என்ன பிரம்மஹைஜ்ஞம் உமக்கு வேதத்துல எதிர்வேதத்துல எந்த பாகம் அப்படின்னா, ரொம்பவும் கஷ்டமான பாகம் சௌத்ராமணின்னு சொல்லுவார். அவ்வளவு ஒரு கவலை அது. அந்த சௌத்ராமணி சௌத்ராமணிடா இப்ப சௌத்ராமணி சொல்லிட்டு இருக்கேன் நானு அப்படின்னா, உடனே என்ன கேக்குறது, இந்த சௌத்ராமணிய உட்காந்து முழு கான்சன்ட்ரேஷனோட அதுலயே பண்ணி சொல்றவாளால கூட சொல்ல முடியாது, அவ்வளவு கவலை கீழ் முன்னும் பின்னும் போகும். இத அதுவும் திருமேனி பாங்காத பாங்கில்லாமல் இருக்கச்சு, அத படுத்துண்டே சௌத்ராமணிய சொல்லி பிரம்மஹைத்யம் பண்ணிட்டு இருக்கேன்னாக்க, உம்முடைய பரிசிரமம் வேதத்துல பட்டிருக்கிற பரிசிரமம், உம்முடைய மூச்சு காத்தே வேதமா தான் இருக்குன்னு தோன்றது அப்படின்னு அவன் சொன்ன வார்த்தை இது. அந்த வார்த்தைய நான் இந்த இடத்துல சொல்றேன், நான் எதிர்வேத தாரிணகா, எதிர்வேதத்தினுடைய தாரணம்ன்றது இருக்க அவ்வளவு சுலபமானது இல்ல, அவ்வளவு கஷ்டம். அது யாரோ மகாத்மாக்களுக்கு தான் அந்த மாதிரி எல்லாம் ஏற்படும் என்பதாக. நாசாம வேதவிதுஷா சத்தியமேவம் விபாஷிதம். அசாம வேதவிதுஷா அதாவது சாம வேதவிதுஷ சாமத்தை தெரிஞ்சுக்கணும், சாமத்துல தான் ஊகங்கள்லாம் அதிகம். ஆகையால சாமம் சொல்றதுன்றது சுலபம் இல்லை. நாம ஏதோ ஹாவுகான்னு ஏதோ சொல்லிட்டு இருக்கா, பாட்டு பாடிட்டு இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கோம், அது கிடையாது. சாமம் சொல்றது அவ்வளவு கஷ்டம். இப்படி மூன்று வேதங்களையும் அத்தியனம் பண்ணவனாலதான் இந்த மாதிரியான வார்த்தை பேச முடியும் என்பதாக ராமன் சொல்றார். ஹனுமார் பேசினத்தை பார்த்துட்டு நூனம் வியாகரணம் கிருத்தம் அனேன பகுதா சிறுத்தம் பகு வியாகரதானேன நகிஞ்சிது அபசப்தித்தம். வேதாத்தியனம் பண்ண மாத்திரம் போறாது, வியாகரணம் கிருத்தனம் அனையன பகுதா சிறுத்தம், மொத்த வியாகரணத்தையும் ஹனுமான் வியாகரணத்துல ரொம்ப ரொம்ப பெரிய பண்டிதரவர். ஆகையால இவர் நல்லா தெரிஞ்சுட்டு இருக்கணும். ஒரு வாட்டி மாத்திரம் தெரிஞ்சிட்டு இருக்க மாட்டேன் இலக்கணம் கிராமர் வியாக்கரணம்ன்றது, ஒரு வாட்டி இல்ல பல வாட்டி வியாக்கரணத்தை வாசிருக்கு. அப்படிப்பட்டவாளாலதான் பகுவியாகரதானேன நகிஞ்சிது அபசப்தித்தம். இவ்வளவு நாள் பேசினா கூட ஒரு சப்தம் கூட அபசப்தமாகவே இல்லை, எல்லாமே ரொம்ப நேர்மையாக நேர் வழியாக பேசிருக்கார். ஆகையால இவர் இவ்வளவு பெரியதுன்னு முதல் முதல்ல ராமனாலே கொண்டாடப்பட்டவராக அனுமான் ஆனார். ஏக சப்தா சம்யக்கு ஞாதா சுஷ்டு பிரயுக்தா ஸ்வர்கே லோகே காமது பவதி அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஏக சப்தா ஒரு சப்தமானது சம்யக் ஞாதா அதனுடைய பொருளையும் அது உச்சாரத்தையும் உச்சாரணத்தையும் நன்கு தெரிந்தவனாய் கொண்டு அத சுஷ்டு பிரயுக்தா எந்த சமயத்துல எப்படி அதுக்கு பிரயோகம் பண்ணணுமோ அந்த மாதிரி பிரயோகம் பண்ணினவன் சொர்க்கே காமது பவதி என்பதாக. சொர்க்கலோகத்துல அவனுக்கு என்னென்ன நினைக்கிறானோ எல்லாம் கிடைக்கிறதுன்றது. இது ஒரு சாது பிரயோகம், ஒரு பேசுறதுக்கு உண்டான ஒரு விஷயத்த சொல்ற. அப்படிப்பட்டதான பேசின இவர், இவர் பேசின மாத்திரத்தினால அவர் லக்ஷ்மணரை பார்த்து சொல்ற, நம்மளுடைய விஷயத்த நீ சொல்லு, நாம எப்படி வந்திருக்கோம் என்னன்றதெல்லாம் சொல்லுவோம் அப்படின்னா, லக்ஷ்மணர் சொல்ற ராஜா தசரதோனாம ஜதிபான் தர்மவத்சலான். தசரதன் சக்கரவர்த்தி இருந்தார், அவர் லோகத்தை மொத்தையும் எத்தனையோ நாள் ஆண்டு வந்தார். அவர் தர்மத்தில இருந்து தொழியும் பிழறாமல் அப்படியே பரிபாலனம் பண்ணி வந்தார். அவருடைய குமாரர் இவர் ஜேஷ்டராக குமாரர் ராமர். அயல ஜேஷ்டோ தசரதியாயம் புத்திராணாம் குணவத்தரா ராஜலட்சண சங்யுக்தா சங்யுக்தோ ராஜ்யம் பதான். அவருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சார் தசரத சக்கரவர்த்தி, ஆனா அவரால் அது கொடுக்க முடியல. அதில் ராஜ்யத்திலேருந்து பிரஷ்டராக ராஜ்யத்திலேருந்து காட்டுக்கு வந்தவராக இருந்திருக்கு. பாரிய அவர் தாம மாத்திரம் காட்டுக்கு வந்ததோடு இல்லாத தன்னுடைய மனைவியும் யாரோ எடுத்துட்டு போயிட்டா. அப்படிப்பட்டவர் இவர் ராமர். நான் யாரு தன்னை சொல்லிக்கணுமே லக்ஷ்மணர் யாரு அப்படின்னு. அகமஸ்யாவரோ பிராதா குண ஏதாசியமுபாகதா. அவருடைய தம்பி நான். நான் தம்பின்னு சொல்லி கேட்ட காட்டிலும் நான் பெருமையா நினைக்கிறது என்னன்னா அவருடைய தாசன்னு சொல்றதுனால. எதனால அவருக்கு தாசனான? அவருடைய குணங்கள்னாலே, ராமனுடைய குணங்கள் எப்பேற்பட்டது. கிருதஜ்ஞ பகுஜ்ஞம் கிருதஜன் பகுஜன் எத்தனையோ தெரிஞ்சவராக இருந்திருக்கிறார். அந்த ராமனுடைய அதாவது அந்த ராமனை பத்தி சொல்லணும்னாக்க எவ்வளவோ கல்யாண குணங்கள், அத்தனை கல்யாண குணங்களும் குடிகொண்டு இருக்கின்றவன் அவன். அவனுக்கு அடிமையாக இருந்திருக்கவன் நானு என்ன எல்லாரும் லக்ஷ்மணன் கூப்பிடுவா என்பதாக சொல்லுகின்றார். சரி, இங்க எதுக்கு வந்திருக்கோங்கோ அடுத்த கேள்வி. அந்த சீதையை தேடிண்டு நாங்க வந்திருக்கோம். அந்த சீதையை தேடிண்டு வந்திருக்கிற இடத்துல வழியில சொல்லி சொன்னா தனுர்னா அந்த கபந்தனுக்கு தனுன்னு பேரு. இப்போ இதுல அவன் சொன்னா இந்த இடத்துல சுக்ரீவன் ஒருத்தன் இருந்துட்டு இருக்கான். அந்த சுக்ரீவன் ஆகிற ஒரு வானரத்த போய் நீங்க கேளுங்கோ, அவன் தார்மிகனாக இருப்பான். அவனிடத்துல ஆசிரியச்சாக்க உங்களுக்கு சீதையை கண்டுபிடிப்பதற்கு சகாயம் பண்ணுவான் என்பதாக சொன்னார். அந்த சுக்ரீவனை தேடிண்டு இங்க நாங்க வந்திருக்கோம். லோகநாதா புரா பூத்வா சுக்ரீவன் நாதமிச்சதி. உலகத்துக்கெல்லாம் நாசனாக இருந்த ராமன் இப்பொழுது சுக்ரீவன் நாசமிச்சதி. அந்த சுக்ரீவனை தனக்கு நாசனாக, தனக்கு சீதையை கண்டுபிடிப்பதற்கு உதவுபவனாக நான் நினைச்சிட்டு அவனிடத்துல சரண் புகழ், அவனே புகழ் என்கிற ரீதியிலே இங்க வந்திருக்கார் என்று சொல்லுகின்றார். சீதாயசி சரண்யோ தர்மவத்சல தஸ்ய புத்திர சரண்யஸ்ய சுக்ரீவம் சரணங்கதா. சரண்யஸ்ய சுக்ரீவம் சரணங்கதான்னார். தஸ்ய சரண்யஸ்ய அந்த அதாவது உலகுக்கெல்லாம் சரண்யனாக புகழாக இருந்திருக்கவன் இப்ப சுக்ரீவனிடத்துல சரணமாக வந்திருக்க என்பதாக சொல்லுகின்றார். சர்வலோகத்து தர்மாத்மா சரண்ய சரணம் பூரா. உலகத்துல இருக்கிறவா எல்லாருக்கும் சரண்யனாக இருந்திருக்கிற பிரபு இன்னைக்கு சுக்ரீவனிடத்துல சுக்ரீவனத்தை சரணமாக பற்றுவதற்காக தேடிண்டு வந்திருக்கா என்று சொல்றாராம். அப்போ ஹனுமான் சொல்றாராம், இங்க இருக்கிற நிலையும் அப்படிதான் இருந்துருக்கு. சுக்ரீவனுடைய மனைவியும் வாலி பிடிச்சு போயிட்டான். அவளை எப்படி மீள்றதுன்னு தெரியாத முயற்சிட்டு இருந்துருக்கான் இந்த சுக்ரீவன். சரி, கண்டிப்பா சுக்ரீவன் உனக்கு கரிஷ்யதி சகாயம், உனக்கு தன்னா உபகாரம் பண்ணுவான், அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை. எத்தியவ முக்த ஹனுமான் லக்ஷணம் மதுரையா கிரா பபாஷே சாது கச்சாமா சுக்ரீவம் ராகவம். இவ்வாறு ஹனுமான் பேசிவிட்டு வாங்கோ போலாம் சுக்ரீவம் மதுரையா பாச்சா என்பதாக இனிமையான வார்த்தையினால சுவாமி சொல்ற இது காரியம் ஆறுதோ ஆலையோ அந்த வார்த்தை பேசுறதுலயே ராமர் மயங்கிட்டேரா ஹனுமார் பேசுறத. பிரபஞ்சனதனய பாவுக பாஷித ரஞ்சித ஹிருதயா ரகுவீர கத்தியத்துல சொல்ற இது பிரபஞ்சனத்தனைய வாழ்வுமாறதாக இருந்திருக்கிறேன். இவருடைய பாவுக பாஷித கஷேமங்கரமான வார்த்தைகள், அந்த வார்த்தைகள்னாலேயே ராமனுக்கு சந்தோஷம் வந்துருத்தான். இவா ரெண்டு பேரையும் முதுகில ஏற்றின்றி சுக்ரீவன் இருக்கிற ரிஷிமுக மலைக்கு கொண்டு போய் நிறுத்துறான். அந்த சுக்ரீவன் இடத்துல போய் ராமர் தன்னுடைய வருத்தாந்தத்தை சொல்ற, வருத்தாந்தத்தை சொன்னதுக்கு சுக்ரீவன் தன்னுடைய வருத்தாந்தத்தை சொல்ற. நாம ரெண்டு பேரும் சக்கியமா போனோம்னு உடனே கைய நீட்டுறானா சுக்ரீவன். எதுக்குப்பா கைய நீட்டுறான் அப்படின்னு, ரோஷத்தை எதுமே சக்கியம் பாகுரேஷ் பிரசாரித்தனா கிருஹியதாம் பாணினா பாணிகி மரியாதா பத்யதாம் துருவா. உனக்கு கணக்கு என்னோட தோழமை கொள்ள விருப்பம் இருக்குமா இருந்தால் இந்த கைய நீட்டுறேன், இந்த கைய பிடிச்சிட்டு சத்தியம் பண்ண சொல்லு, நாம ரெண்டு பேரும் தோழராக ஆகிறோன்றத நீ சொல்லு என்பதாக சொல்லுகின்றாராம். இந்த சுக்ரீவன் சொன்னவன் ராமர் தன்னுடைய கையினால அந்த குரங்கு கைய பிடிச்சுக்கிறேன், சுக்ரீவனுடைய கைய பிடிச்சிட்டு நாம ரெண்டு பேரும் தோழர்கள் இனிமேல் என்பதாக. இதுக்கு சாட்சி போனதே லக்ஷ்மணர் இருக்கார் ஹனுமார் இருக்கார் அது போருமா அப்படின்னா, லோகத்துல இத்தனை பேர் சாட்சி இருந்தா கூட கல்யாணத்துக்கு அக்னியை தான் சாட்சியாக வைக்கிறோம். அதே மாதிரி இதுக்கு அக்னி சாட்சியான பிரதிஜை, இது சத்திய பிரதிஜை, இவா ரெண்டு பேரும் தோழமை கொள்கிறன்றத தெரியப்படுத்தணுன்றதுக்காக ஹனுமான் அக்னி சாட்சி அந்த அக்னிய ஒரு பிரதட்சணம் பண்ணிட்டு அவன் ரெண்டு பேரும் சொல்றாளாம், ஸ்வயம் வயசோதி ஹிருத்யோமே ஏகம் துக்கம் சுகஞ்ச நவ். அப்ப ராமர் சொல்ற வார்த்தை, இனிமேல் உனக்கா இருக்கட்டும் எனக்காக இருக்கட்டும், உனக்கு சுகம் வந்ததுன்னா எனக்கும் சுகம், உனக்கு துக்கம் வந்ததுன்னா எனக்கும் துக்கம், இனிமேல் ரெண்டு பேருக்கும் சுக துக்கம்ன்றது இருக்கு பாருங்கோ, இது ரெண்டு பேருக்கும் ஒண்ணுதான், ஆகையால ஒன் வருஷமாக நான் ஆயிட்டேன், என் வருஷமாக நீ ஆயிட்ட என்பதாக சொல்லுகின்றார். சர்வ சுதந்திரனாக இறந்திருக்கிற எம்பெருமான் அந்த தன்னிடத்துல அடைக்கலம் புகுந்த சரணாகதி பண்ணினவனாக இருந்திருக்கிற சுக்ரீவன் வசமாக ஆயிட்டேரான். அப்ப ராமர் சொல்றேராம், வாலினந்தம் வதிஷ்யாமி தவ பாரியாபகாரிணம் அமோகா சூரிய சங்கராசகம் அமேக நிஜிதாசராக. என்னுடைய பானத்தினுடைய பிரதாபம் உனக்கு தெரியாது, என்னுடைய பானங்கள் எப்பவுமே வீணாக போனதில்லை, ஆகையால நான் பாலிய கொன்னு உனக்கு சகல க்ஷேமத்தையும் உண்டு பண்றேன்னு சொல்லி சொல்றேராம். இனிமேல் உனக்கு வரக்கூடிய சுகம்தான் எனக்கு சுகம், உனக்கு துக்கம் வந்ததுன்னாக்க என்னால தாங்கிக்க முடியாதுன்னு ராமர் சொல்றாராம். சுவாமி தேசிகன் சொல்றார், தரணி சுத சரணாகதி பரதந்திரி கிருத சுவாதந்திரியா. தரணி சுதனாக இருந்திருக்கவர் சூரியனுடைய பிள்ளை, சூரியனுடைய பிள்ளையான சுக்ரீவனுடைய சரணாகதியினால சர்வ சுதந்திரனாக இருந்திருக்கிற எம்பெருமான் பரதந்திரிகிட்ட சுவாதந்திரியம், தன்னுடைய சுவாதந்திரியம் மொத்தத்தையும் இழந்து சூரியன புத்திரனுடைய சுதந்திரம் அவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டவனாக ஆயிட்டேறான். ஆகையாலதான் விபீஷணன் வரத்தே கூட உடனே சரணாகதி அவனுக்கு அபயத்தை கொடுக்கல. விபீஷணனுக்கு இவர் சுக்ரீவனை கேட்டுட்டு ஊர்ல அனுப்பலாமா வேணாமான்னு கேட்டுட்டுதான் அவர் அனுப்பிக்கிறேன்னு சொல்லி சொல்ற. இது எம்பெருமானுடைய ஒரு நிலை. அப்போ ராமர் கிட்ட கேக்குறாரு, ராமர் இந்த மாதிரி இது எதுக்கெல்லாம் காரணம் என்னன்றதெல்லாம் சொல்லி முடிக்கிறான். இந்த மாதிரி பாலிக்கும் தனக்கும் ஏற்பட்ட சண்டைக்கு என்ன காரணம் அது சுக்ரீவன் வாக்குனால சொல்றான். எங்க இடத்துலயும் ஜேட்டபிராதாவாக வாலி இருந்திருந்தா, வாலின்றது மகாபராக்கிரமசாலியானவன் தான், என்னிடத்துல ரொம்ப பிரீத்தியோட தான் இருந்தான், நானும் அவனுக்கு சிஷியனாக தான் இருந்தேன், தாதனாக தான் நானும் இருந்தேன், வாலிதான் ராஜசாசன கிருஷ்ணந்தைய ஆண்டு வந்தான், எங்க அப்பா போன பிறகு நான் அவனுக்கு பிரத்யகாரியத்தை தான் நான் பண்ணிட்டு வந்தேன், ஒரு சமயத்துல துந்துபின்னு ஒரு துந்துபின்னுடைய குமார ராட்சசன் ஒருத்தன் வந்தான், அந்த ராட்சசன் என்ன பண்ணா, என்னோட நீ என்னவோ வாலிய பெரிய பராக்கிரமசாலின்னு எல்லாரும் சொல்லிருக்க, என்னோட சண்டை போறோட பாரு எவ்வளவு நீ என்ன பராக்கிரமசாலின்னு பாப்போம்னு இவ ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டே ஒரு குகை உள்ள போயிட்டா. குகை உள்ள போகச்சே வாலி என்னிடத்துல சொன்னா, நான் வர வரைக்கும் நீ இரு இங்க அப்படின்னு சொல்லி சொன்னான். ஒரு வருஷம் ஆச்சு வந்த பாடில்ல, நான் அங்கேதான் இருந்தேன், நானு ஒரு வருஷம் ஆனது பாடு வராதத பார்த்த பிற்பாடு நான் என்ன பண்ண, அங்கேருந்து பார்த்தா அந்த குகையில இருந்து வாலி வரல ரத்தமா கொட்டிட்டு, ரத்தமா கொட்டினதை பார்த்த உடனே இத்தனை ஒரு வருஷமா சண்டை போட்டு இப்ப வாலி அழிஞ்சு போயிட்டான்னு நினைச்சிருந்த தீர்மானம் பண்ணி அங்கிருந்த பெரிய கல்லால எடுத்து மூடிட்டு குகை வாயில, ஏன்னா துந்துபி ராட்சசம் வந்துட போறானேன்னு பயந்துட்டு மூடிட்டு நான் வந்துட்டேன். நானு வந்த பிற்பாடு இந்த இடத்துல ராஜ்யம் யாரும் அநாசமா போயிட்டு, ஆகையால இங்க ராஜ்ய சாசனம் பண்ணணும்னுட்டு நான் ராஜ்யத்தை சாசனம் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்ச நாள் கழிச்சு வாலி அங்கேருந்து வந்தோம். என்ன சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்கிறத பார்த்த உடனே அவனுக்கு மகா கோபம் வந்துருச்சு. கோபம் வந்ததோடும் இல்லாம என்னோட வந்து நான் அவன் காலில் விழுந்து சேவிச்சேன், சேவிச்சா கூட எனக்கு அவன் ஒரு ஆசீர்வாதம் பெரியவாளா இருக்கவா உதச்சி ஒரே ஒத்த துணியோட என்னை திருத்தி அனுப்பிச்சுட்டான். நான் அன்னிலிருந்து இந்த ரிஷிமுக்கு மலையில நான் அல்லாடிங் கிடக்குறேன். நானு இப்படி தன்னுடைய விருத்தாந்தம் மொத்தத்தையும் சொன்னார். ராமர் சீதா பகரணத்தெல்லாம் சொல்லி சொன்னார். இப்போ ஒரு நிமிஷம் ஈரம் நான் ஒன்னு கொஞ்ச நாள் முன்ன பார்த்தேன், ஒரு ராவணன் ஒரு பெண்ணை தூக்கிட்டு போனா, மடியில வச்சுட்டு போனா, அந்த பொண்ணு ராமா லட்சுமணான்னு சொல்லிண்டே கத்திண்டே இருந்தா, எங்களை பார்த்த உடனே தன்னுடைய துணியை மேல் உத்திரியத்திலேருந்து அதை கிழிச்சி ஏதோ சில ஆபரணங்கள்லாம் கிழிச்சு இங்க போட்டா அதெல்லாம் பத்திரமா வச்சிருக்கேன், இதெல்லாம் சீதை தான் என்ன இந்த வழியா தான் போயிருக்காளா என்னன்றத பாக்கலாம் அப்படின்னா, ரோஷந்தி ராமராமேதி லக்ஷ்மணேதி சமீஸ்வரம் ஸ்புரந்தி ராவணசியாங்கே பன்னகேந்திரவதூரியதாம் ஆத்மனா பஞ்சமம் மாம் திருஷ்டிலே ஸ்திதம். என்னோட சேர்ந்து அஞ்சு பேராக இருந்திருக்கிறவாளை பார்த்து அப்போ ஒரு காரியம் பண்ணார். உத்தரீயம் ஜெயாதக்கம் சுபான்யாபரணீத, அந்த உத்திரியத்தை மூட்டை கட்டி அதுல இருந்து இந்த ஆபரணங்களை தூக்கி போட்டா, இத நான் பார்த்தேன் நானு, அது இது பத்திரமா வச்சு வச்சிருக்கேன், அது சீதை தானா பாரு அப்படின்னு சொல்றாரு. அதுல பார்த்தா ராக்கடி நெக்லஸ் எத்தனை ஆபரணம் இருக்கோ, தலையில போட்டுக்கிற ஆபரணம், மூக்குக்கு போட்டுக்கிற ஆபரணம், மார்ல போட்டுக்கிற ஆபரணம், கையில போட்டுக்கிற ஆபரணம், கால போட்டுக்கிற ஆபரணங்கள், இப்படி அத்தனை ஆபரணங்களும் இருக்கான். ஒன்னு ஒன்னா எடுத்து எடுத்து பார்த்து கண்ணுல எடுத்து ஒத்திக்கிறான். இந்த ஆபரணத்தை தொத்தாலே சீதையை அணைச்சிக்கிற மாதிரி தோன்றதுன்னு சொல்லி அதை பார்த்து அழறான் ராமர். பசிய லட்சுமண வைதேக்கியா சந்தித்தம் கிரியமானஜா உத்தரியமிதம் பூமோ சரீராத் பூஷணானிஜாம் உத்ருஷ்டம் பூஷணமிதம் ததா ரூபம் கீதிருஷ்யதே. இந்த பூஷணத்தை பார்க்கச்சேயே பிராட்டிய சீதையை பாக்குற மாதிரி இருந்துருக்கு. அப்ப இது பாரு, இது சீதை தானா, நீ கன்ஃபார்ம் பண்றியா, நீ சொல்லு லட்சுமணா லட்சுமணான்னு சொல்லி லக்ஷ்மணர் ராமன் கேக்குறேர். அதுக்கு லக்ஷ்மணர் சொல்றேர், அவ என்ன பூஷணம், தலையில என்ன பூஷணம் போட்டிருந்தா, கையில என்ன வளையல் போட்டிருந்தா, கழுத்துல என்ன சங்கிலி போட்டிருந்தான்றது எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு ஒன்னே ஒரு தெரியும், இதோ இந்த பூஷணத்தை பார்த்த உடனே எனக்கு அடையாளம் தெரியறது இது சீதைதான் அப்படின்னு சொன்னான். நாகஞ்சானாமி கேயூரே நாகஞ்சானாமி குண்டலே நோபுரே ஸ்வபிஜானாமி நித்யம் பாதாபிவந்தநாத் நாகம் ஜானாமி கேயூரே நாகம் ஜானாமி குண்டலே. இப்போ நீ குண்டலத்தை காமிக்கிறேன், காதுகள போட்டிருக்கிறது பாக்கிறேன், இது சீதை தான் எனக்கு சொல்ல தெரியல, எனக்கு எது சீதைன்னு எனக்கு தெரியாது, இது தோல்ல போட்டுக்கிற இந்த இது காண்பிச்சு கேக்குறேன்னே, இது சீதை தான் கேக்குறேரு எனக்கு தெரியாது. ஆனா அதோ காமிக்கிறேன் பாரு, கால்ல போட்டுக்கிற சலங்க இருக்க, இத காண்பிக்கிறேரு இது சீதை தான்னா, இது கட்டாயம் சீதை தான், இது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னா, நாகஞ்ச நோபுரே ஸ்வபிஜானாமி நித்யம் பாதாபி வந்தநாத் நோபுரே ஸ்வபிஜானாமி. இதோ இந்த கால்ல போட்டுக்கிறது இது தெரியும், நான் நித்தியம் பாதாபி வந்தநாத் எப்பவும் நித்திய நித்தியம் ரெண்டு வேளையும் அவளை சேவிச்சுட்டு இருக்கிறதுனால அப்போ அந்த திருவடியில போட்டுக்கிறது, சீதா பிராட்டியினுடைய திருவடியில போட்டுட்டு இருக்கிறது எனக்கு தெரியுது. ஆகையால இதுதான் சீதா பிராட்டி, மீதி எல்லாம் சீதாமும் சீதையினுடைய ஆபரணமா தான் இருக்கணும் என்பதாக லக்ஷ்மணர் அடையாளம் காட்டுறான். இது பார்க்கணும், சில பாகவதாளுக்கு இது பாகவதாளுக்கே ஏற்படக்கூடிய ஒரு பிரதிபக்தி பக்தி விசேஷம், ஆச்சாரியனிடத்திலையும் ஆச்சாரிய பத்னியினிடத்திலையும் வரக்கூடிய ஒரு பக்தி விசேஷம். ஆச்சாரியன்றவா எப்படி இருக்கணும், ஆச்சாரியோ வேத சம்பன்னா விஷ்ணு பக்தோ விமத்சரஹ மந்திரஜா மந்திர பக்தச்ச சதா மந்திரார்த்ததா சுச்சிஹி. ஆச்சாரியாளா இருந்திருக்கவா, அத்தியனம் பண்ணவாளாக இருந்திருக்கணும், திருமாவளத்துல பக்தியை உடையவாளாக இருந்திருக்கணும், மந்திரத்தை தெரிஞ்சவளாக உபதேசம் பரம்பரையில வந்த உபதேசத்தை அறிஞ்ச உபதேசம் பண்ணிருந்தவாளா இருக்கணும், மந்திரஜா மந்திரத்துல பக்தி மந்திரத்துல விசுவாசத்தோட உடையவாளாக இருந்திருக்கணும், அந்த மந்திரத்தையும் மந்திரார்த்தத்தையும் நமக்கு கொடுப்பவர்களாக இருக்கணும், பரிசுத்தமானவர்களாக இருந்திருக்கணும். குரு பக்தி சமாயுக்தா புராணத்தின் விசேஷத்தா, அவ குரு பக்தியோட கூட இருந்திருக்க, அவளுடைய ஆச்சாரியத்துல பக்தியோட இருக்கணும். விசேஷத்தா இந்த புராணங்கள் இதிகாசங்கள் எல்லாமும் நன்கு தெரிஞ்சவளாக இருந்திருக்கணும். இப்படிப்பட்டவ தான் ஆச்சாரியாளா இருந்திருக்கணும் என்பதாக சொல்லுகின்றார். ஆச்சாரிய லட்சணத்துக்கு சொல்றார். அப்படிப்பட்ட ஆச்சாரியர்கள் தான் நம்ம சமய காலத்துல எழுந்தருள் இருந்தவர் ஐயா சுவாமி. அவர் அவரு ஒரு லௌகிக்கர் வந்து சேவித்தார். அவர் சேவித்த பிற்பாடு அவர் எழுந்தருள் இருந்தார், தென்னையில எழுந்தருள் இருந்தார். இவர் கீழே உட்கானந்து இந்த லௌகிக்கர் சேவிச்சு முடிச்சாச்சு போயிட்டேன். அவர் போன பிற்பாடு அப்புறமா ஒரு 15-10 வருஷம் கழிச்சு அந்த சுவாமியினுடைய சதாபிஷேகம், சதாப்தி 100வது திருநட்சத்திரம் நடந்தது. அதுக்கு ஒரு பத்திரிக்கை போட்டு அவர்கிட்ட கொண்டு போய் அந்த பத்திரிகையை கொடுத்தேன். அந்த பத்திரிகையில சுவாமியினுடைய போட்டோ, அந்த பிரதிமை முதல் பக்கத்துல இருந்தது. அந்த போட்டோவை பார்த்தார். அவர் பார்த்துட்டு அவர் சொன்ன வார்த்தை இருக்கு பாருங்க, இது லக்ஷ்மணா சொன்ன வார்த்தை மாதிரி எனக்கு பட்டுட்டு தோணுச்சு. நான் ஒரே ஒரு வாட்டி தான் அந்த சுவாமியை சேவிச்சிருக்கேன். அந்த சுவாமியை சேவிச்சிட்டு இந்த போட்டோல பார்த்தா இந்த முகம்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனா அதுல அந்த திருவடி தெரிஞ்சது அந்த போட்டோலயும். இந்த திருவடியை பார்த்த உடனே எனக்கு அந்த ஞாபகம் வந்துடுச்சு. நான் அந்த ரேழி தென்னையில சுவாமி தென்னையில எழுந்தே நான் கீழே உட்கானந்தேன். நான் முக்கால் மணி காலம் அவரோட பேசியிருந்தேன். அந்த முக்கால் மணி காலமும் அவர் முகத்தை பார்த்து பேசணும்னா எனக்கு தோணல. நான் அவர் வேணா என்னோட பேசியிருந்த தவிர நான் பார்த்திருந்தது மொத்தம் அவருடைய திருவடி தான் பார்த்திருந்தேன். அந்த திருவடி தான் இதுன்னு இப்ப எனக்கு ஞாபகம் வருதுன்னு சொன்னேன். அப்பேற்பட்ட ஆச்சாரியர்களிடத்துல வரக்கூடிய பக்தியை பார்த்து எனக்கே ஆச்சரியமா போயிட்டு, நெச்சு நெச்சும் அந்த சுவாமியோட நம்ம இருந்துட்டு இருக்கோம், நமக்கு இந்த மாதிரி சொல்ல தோணலையே, நாம இந்த மாதிரி பண்ணலையேன்னு. இந்த லக்ஷ்மணனுடைய பக்தி மாதிரி அவருடைய பக்தின்னு சொல்லணும். லக்ஷ்மணனுக்கு அப்பேற்பட்ட ஆச்சாரிய பக்தி, ஆச்சாரிய குரு பத்னி இடத்துல இருக்கிற ஒரு பக்தி அப்படின்னு இவா ரெண்டு பேரும் சொல்லு. அப்ப ராமர் சொன்னேரான், அப்ப இனிமே சுக்ரீவா நீ இனிமே விசாரப்படாது, நாம அக்னி சாட்சிகமாக நாம பண்ணிட்டு வந்தோம், அக்னி சாட்சிகமாக நம்ம சக்தியம் தோழமை கொண்டதுனால இனிமே நீ விசாரப்படாது, நாம பாத்துக்கலாம், உனக்கு வாலிபதம் பண்ணி நான் உனக்கு எல்லா விதமான சௌகரியத்தையும் நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். ஏவமே தத் புராவிரத்தம் ஆக்கியானம் பத்ரவஸ்து பிரவ்யாஹத விஸ்ரத்தம் பலம் விஷ்ணோ பிரவர்த்ததாம் லாபஸ்தேஷாம் ஜயஸ்தேஷாம் குதஸ்தேஷாம் பராபவ ஏஷாம் இந்தீவரஸ்யமஹாஹ்ருதயே சு பிரதிஷ்டிதஃ காலே வருஷது பர்ஜன்யஃ பிருத்வீ சஸ்யசாலினி தேசோயம் க்ஷோபரஹிதாஃ ப்ராஹ்மணாஃ சந்து நிர்பயாஃ காவேரீ வர்ததாம் காலே காலே வருஷது வாசவஃ ஸ்ரீரங்கநாதோ ஜயது ஸ்ரீரங்கஸ்ரீஷ்ட வர்ததாம் ஸ்வஸ்தி ப்ரஜாப்யஃ பரிபாலயந்தாம் ந்யாயேன மார்கேண மஹிம் மஹீஷாஃ கோபிராமணேபியா சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து மங்களம் கோசலேந்திராய மகதீய குணாத்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம் வேத வேதாந்த வேத்யாய மேகஸ்யாமல மூர்த்தயே பும்சாம் மோகன ரூபாய புண்ணியஸ்லோகாய மங்களம் விஸ்வாமித்ராந்தரங்காய மிதிலா நகரீபதே பாக்யானாம் பரிபாகாய பவ்ய ரூபாய மங்களம் பிதபக்தாய சததம் பிராதிருபிஸ் சஹ சீதையா நந்திதாகில லோகாய ராமபத்ராய மங்களம் தியக்த சாகேதவாசாய சித்ரகூட விஹாரிணே சேவ்யாய சர்வயமினாம் தீரோதாராய மங்களம் சௌமித்ரிணாச ஜானக்யா சாபபாணாசி தாரிணே சம்சேவ்யாய சதா பக்த்யா சுவாமினே மம மங்களம் தண்டகாரண்யவாசாய கண்டிதாமர சத்ரவே கிருத்தராஜாய பக்தாய முக்திராஜாஸ்து மங்களம் சாதரம் சபரி தத்த ஃபலமூலாபிலாஷிணே சௌலபிய பரிபூர்ணாய சத்வோத்ரிக்தாய மங்களம் ஹனுமத் சமவேதாய ஹரீஷாபீஷ்டதாயினே வாலி பிரமதனாயாஸ்து மகாதீராய மங்களம் ஸ்ரீமதே ரகுவீராய சேதுல்லங்கித சிந்தவே ஜிதராட்சதராஜாய ரணதீராய மங்களம் ஆசாத்ய நகரீம் திவ்யாம் அபிஷிக்தாய சீதையா ராஜாதிராஜராஜாய ராமபத்ராய மங்களம் மங்களாசாசனபரை மதாச்சாரிய புரோகமை சர்வைச்ச பூர்வைராச்சாரியை சத்கிருதாயாஸ்து மங்களம்